உலகத்தின் அழுக்கை எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உலகத்தின் அழுக்கை எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ.